श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदय ऑन दिस कंटिन्यूइंग सीरीज ऑन स्वामी देसिका 750th बर्थ एनिवर्सरी वी आर ट्राइंग टू टच अपॉन द ग्लोरीज एंड एंजॉय द वैभवम ऑफ स्वामी देसिकन थ्रू द वंडरफुल बुक कंपाइल्ड बाय श्री திருவள்ளூர் திருமலை ஈச்சம்பாடி ஸ்ரீ ரங்கநாத ஆச்சாரியா சுவாமி இந்த புக் கால்டு ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விஷயக ஸ்தோத்திர மாலா வேர் இஸ் கம்பைல்டு த வேதாந்த தேசிக விஷயக ஸ்தோத்திரம் த ஸ்தோத்திரம் ஆன் வேதாந்த தேசிகா கம்போஸ்ட் பை ஹிஸ் சன் சுவாமி குமார வரதாச்சாரியார் அண்ட் பை பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி பை ஸ்ரீ பரக் பிரம்மதந்திர சுதந்திரர் சுவாமி பரகாலமுனி அண்ட் ஆல்சோ வேதாந்த குரு தண்டகம் அண்ட் ஆல் தட் ஸோ வி வில் என்ஜாய் வி ஆர் என்ஜாயிங் ஒன் ஆஃப்டர் த அதர் டுடே வி வில் என்ஜாய் த ஆச்சாரிய அவதார கட்டார்த்தா ஆச்சாரிய அவதார கட்டார்த்தா is consists of 21 verses composed by Brahmatantra Swatantra Parakala Matam Swami, the third G.R. Tritiya Brahmatantra Swatantra. Here he talks about the Swami Desikan's avataram, Swami Desikan's Sri Sukti's Prabhavam, his Vaibhavam, and also the Prabhavam is discussed and narrated by the Divya Dampati Sri Ranganathan to Ranganachiyar, and they both have this conversation and instruct us on Swami Desikan Sri Sukti Vaibhava. It's beautiful composition. Brahmatantra Swatantrena Parakalaya Teenduna Acharya Avatara Gattartha Sangrahena Prakashyate. This Brahmatantra Swatantra Parakalamuni, one who handles the Vedanta Vishayams, who is a Shishya of Vedanta Desika, and he is explains in a nutshell Avatara Vaibhava. And Srimad Vedanta Sukshmartha Nishchayaya Chalatmanam Srimanadyo Guru Pancharatra Grantam Upadishat. Vedanta Sukshmartha Arthams, all the essential essence of Vedantam, and in order to clearly establish the Pratama Acharyan Sriyapati Sriman Narayanan through Pancharatra Grantham, he has blessed us with for those of us who are fickle minded, Sanchala Buddhi, and Chaturas Chaturo Grantham Sri Chataris Tato Vyadat Tata Srinata Yogindro Grantha Dvaya Udaharate. Then Chatur Namalvar, who blessed us with the Chatur Vedam, Tiruvrittam, Tiruvasiriyam, Periya Tiruvandadi, Tiruvaimali, which is the essence of all four Vedas. And after that, Sriman Nathamuni, through Yoga Ragasyam and Nyaya Tattvam, blessed us with these two. So the fourth verse says, Punashri Yamunacharyo Granthanashta Udaharate Sri Ramanuja Yogindra Tato Granthan Navavyathat. Then Yamunacharya Alavandar, through Agama Pramanyam, Purusha Ninayam, Atma Siddhi, Ishwara Siddhi, Samvit Siddhi, Gitartha Sangraham, Chatusloki, Stotra Ratnam, these eight beautiful, divine, deep, esoteric works, followed by our most compassionate Acharya Sarvabhauman Yati Pati Ramanujacharya Sri Bhashyakara gave us with the nine gems, Navaratnam, Sri Bhashyam, Vedanta Deepam, Vedanta Saram, Vedartha Sangraham, Sri Gita Bhashyam, Sharanagari Gadhyam, Sri Ranga Gadhyam, Sri Vaikunta Gadhyam, Nityam, these nine works are the most wonderful works. They all blessed us with Tat Siddhanta Samriddharya தத் சித்தாந்த சமுத்தியத்தம் தத் விரோதி க்ஷயாய ச ஸ்வப்னே ஸ்ரீஷ பிரேரித ஸ்ரீ ராமானுஜ நிஷேத சதஹ சம்ஸ்கிருத்ய ப்ராகிருதாகஸ்த்ய பாஷா ஸ்தோத்ர சுபாஷிதான் விம்சத்யசித க்ரந்தான் சக்ரே வேதாந்த தேசிகஹ. தட் ராமானுஜ சித்தாந்தம் இன் ஆர்டர் டு ப்ராபகேட் தட், இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் தட் இன் அ கிளியர் மேனர் வித் ஃபோர்ட்ஸ் பில்ட் அரவுண்ட் தட் டு ப்ரொடெக்ட் அண்ட் இன் ஆர்டர் டு டெஸ்ட்ராய் ஆல் அதர் நான் வைதிக அவைதிக த அப்போனன்ட் தாட்ஸ் ஸ்ரீமா ராமானுஜா அண்ட் ராமானுஜ் இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் ஆஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ராமானுஜா வேதாந்த தேசிகா அப்பியர்ட் வித் த சங்கல்பம் ஆஃப் சிஎஃப்பதி த்ரூ த ஸ்வப்னம் இன் இஸ் பேரண்ட்ஸ் வேதாந்த தேசிகாஸ் பேரண்ட்ஸ் ஹீ பிளெஸ்டஸ் வித் சம்ஸ்கிருதம் ப்ராகிருதம் தமிழ் வேரிய ஸ்தோத்ரம் சுபாஷிதம் மோர் தேன் 120 ஒர்க்ஸ் தஸ் ஹீ பிளெஸ்டஸ் வித் செவரல் ஒர்க்ஸ் வேதாந்த ஆச்சாரியன் அண்ட் இட் கெனாட் பி கவுண்டட் அண்ட் அட் த ரைட் டைம் தேசிகா டியூரிங் இஸ் 20s, 30s, 40s, 50s scholarly achievements in the service to Sri Vaishnava community were coming at a very increasing pace. He summarized his objections to Advaita Vedantam in Sadadushani. He came out with many Rahasya Granthams, expositions of the most esoteric doctrines of Ramanuja Siddhantam, the self, the Sharanagati, the meaning of sacred mantras. All these were established. Most of them were the product of long discussions with senior scholars living in Srirangam at that time. Pillai Lokacharya, Alagiya Manavala Pirmal Nayanar, Nayanar Achan Pillai. And many of these thoughts of these other Acharyas are indirectly recorded in Desika's works, even if they occasionally disagree on Abhipraya Bedam. In this respect, Swami Desika was more of a scientist, carefully mentioning, arguing all sides of the issue and before finally coming to what he saw was the most logical conclusion. And he always quotes reference to the various Puranams, epics and Granthams, Ramanuja's Alavanda's compositions in his exhaustive commentaries on Acharya's works. One is tearfully and awesome struck by Vedanta Desika's thoroughness and by his desire to discuss the nuances of his works and his interpretations. And in the case as his anubhavam, as well as his argument, and without Vedanta Desika's careful noting down of all these things in a beautiful explained in a self-explanatory manner, many important meanings would have been lost to us. It's no wonder our Divya Dampati Lord Ranganatha conferred the title Vedanta Desika on him. Thus, in the Panguni Uttram day, Atayeva Pura Srimat Ranganathena Chasriya Sandushtya Shasitam Tasmin Utsave Palgunotre in a Panguni Uttram day in a Utsavam. When Sri Ranganatha and Pirati was there once, this was given as their divine command. Parakalamuni says, Vedanta Acharya Rachita Prabandhas Saradarshinaha and Pariyapta Mavayo Stotroho Kimva Grantanu Grantantarayutaihi. Vedanta Acharya has blessed us to the so many works and it is enough. And it is enough for our ears. And what is the use of other works which are very many in plenty? These Vedanta Desika's works are alone adequate for us. The Divya Dampati say, Ita akalpa malilam, anindyam mamakam matam, avyahatam bhavedetat, atrame nasti samshayaha. There is no doubt. This is from this time onwards, from Vedanta Desika's time onwards, until the end of Leela Vibhuti, this will be established and this will never be blamed or put down as a defective work. இட்ஸ் த பெஸ்ட் ஒர்க் எவர், ந பூதோ ந பவிஷ்யதி. இட் ஹஸ் காட் நோ அக்யூசேஷன்ஸ், இட் வில் ஹாவ் நோ அக்யூசேஷன்ஸ். தஸ்மாத் பச்சாத்தன கிரந்தோ மாஸ்து மாஸ்து மஹீதலே மா சாத்ம சந்நிதௌ தேஷாம் அர்ச்சா சம்மான் நவித்யபி. Hereafter, there need not be any other works, there need not be any other granthams. Whatever Vedanta Desika I have explained are more than adequate. And there need not be any other archa vigraham of any in our temples. And there is no necessity. Ramanuja on one side near Ranganathan Sannadhi, Desika in front of Sri Mahalakshmi Ranganayaki Sannadhi, that's enough. ஏதத் த்ரைலோக்ய நிர்மாண த்ராண சம்ஹார காரணம் ஆவயோர பராபூதம் சாசனம் சாஸ்வதம் பரம். திஸ் இஸ் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இஸ் சாஸ்வதம் எட்டர்னல். திஸ் கெனாட் பி சேஞ்ச்ட். வி ஆர் த ஒன் ஹூ கிரியேட் ப்ரொடெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் த ஆல் த்ரீ லோகம்ஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ த. ஏவம் மயா ஸ்ரீயா சைவ சத்யம் சப்தாஸ்த சஜ்ஜனாக அந்யதா சரதப்பும்சா க்ஷிபாம்யே வாசிராதிதி. ஓ ஸ்காலர்ஸ், அண்ட் தஸ் திஸ் இஸ் த ஓ ஆர் பிளெட்ஜ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஆர்டர் ஆக்ஞா ஃப்ரம் மீ அண்ட் பிராட்டி. தோஸ் ஹூ டு நாட் ஃபாலோ திஸ் ஆர் அகெயின்ஸ்ட் அஸ். ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திரா 18th verse. ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திரா தத் பரீட்ச சாசனம் மாஸ்த்வேவ மாமகார்ச்சாதி இத்யன் வசாத் ஸ்வபதாஸ்ரிதான். மணவாள மாமணிகள் ரம்ய ஜாமாத்ரு சா ஆல்சோ திஸ் சாசனம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹீ செட் பிளீஸ் டூ நாட் கீப் எனிமோர் த லைக்ஸ் ஆஃப் மீ விக்ரஹம் இன் த டெம்பிள். ஹீ இன்ஸ்ட்ரக்டட் ஹிஸ் சிஷ்யாஸ் இஸ் டிசைபிள்ஸ் தர்ஷயந்தி ஸ்புடம் ததஹ சத்பிரேஷா பரிக்ராஹ்ய சம்பிரதாய பிரகாசிக. இன் சம்பிரதாய பிரகாசிகா இன் திஸ் கிரந்தம் சச் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் ட்ரூத்ஸ் ஆர் ரிட்டன் அண்ட் இட் இஸ் அக்னாலெஜ்ட் அண்ட் அக்செப்டட் பை எருடைட் ஸ்காலர்ஸ். சந்த சுத்தாந்த சித்தாந்தாக சந்துஷ்டா சந்து சந்ததம் அசந்தச்ச பலாயந்து நிந்தந்த சாந்த சந்ததி. ஸோ பரமைகாந்தி ஸ்காலர்ஸ் பாகவதாஸ், லெட் தெம் பி ஹாப்பி, லெட் தெம் பி பிளிஸ்ஃபுல், லெட் தெம் என்ஜாய் சுவாமி தேசிகன் ஸ்ரீ சுக்திஸ். அண்ட் தேர் நீட் நாட் பி எனி அதர் ஸ்ரீ சுக்திஸ் நியூலி டு பி ரிட்டர்ன் பை அதர்ஸ். அண்ட் தோஸ் ஹூ சே தட் தே வில் ரைட் their own versions, may they be conquered and may they lose. Parakala munef pranatim khalaye chirakala kritai sukritai ramitai narakapanayo yada dina taro narakarirayam yadupanta charaha. And for a long time, and because of several births, millions of births, several punyams, some sukrita visesham, we are blessed with this birth and we perform sharanagati at the lotus feet of Sriman Narayanan, and Sriman Narayana removes the obstacles, he alleviates the fear of naraka bayam from us. He is the chatru of narakasuran, and this empiriman Sriyapati Sriman Narayanan is always in the heart of Desikan, close to Desikan, enchanted and enamored by Sri Desikan. And such Acharya Sarvabhauman Desikan Parakalamuni Adiyen, because of the punyam which have been accrued over various births, because of the punya palan, Adiyen pays his my obeisance to Swami Desikan. In the same token, it is our bhagyam fortune to be blessed with this mindset and thought to enjoy Swami Desikan Sri Sukti and this particular wonderful grantham, which is a rare grantham of Parakalamuni, and enjoy this. வி பே அவர் ஒபேசன்ஸ் டு லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஆச்சாரியா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.